பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம், இன்னும் நூறாயிரம். கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, மூன்று கனிச்சாறு ஒன்றாக பிழிந்து மோகரசம் கொஞ்சம் அளவோடு கலந்து, போதை மதுவாக பொன்னே நீ மலந்து, பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பூவை வந்தாள் பெண்ணாக பிறந்து, பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ, பெண்ணை பார்த்தால் சொல்ல தோன்றும் இன்னும் நூறாயிரம். வசந்தங்கள் குளிர்காலம் என்று ஓடும் பருவங்கள் கண நேரம் நின்று, காதல் கவி பாடும் அவள் மே நீ கண்டு, காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று, காண கண் வேண்டும் ஒரு கோடி இன்று. கல்யாண பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி, கன்னி இளங்கூந்தல் கல்யாண பள்ளி கண்கள் ஒளி வீசும் அதிகாலை வெள்ளி, தென்றல் விளையாடும் அவள் பேரை சொல்லி, இன்பம் அவள் இன்னும் அறியாத கல்வி, இன்பம் அவளின்னும் அறியாத கல்வி, பொன்னின்றும் பூவென்றும் தேனின்றும் சொல்வே.